மலையன் தெய்வம் மனுஷரோடு உபசிக்கும் பொன்னாலயம் ஈ தேவாலயம் தெய்வம் மனுஷரோடு உபசிக்கும் பொன்னாலயம் ஈ தேவாலயம் ஸ்நேகத்தின்னாலயம் தேவாலயம் தியாகத்தின்னாலயம் தேவாலயம் தெய்வம் மனுஷ்யரோடு துவசிக்கும் புண்ணியாலயம் ஈ தேவாலயம் தெய்வம் மனுஷ்யரோடு துவசிக்கும் புண்ணியாலயம் ஈ தேவாலயம் ஸ்நேகத்தின்னாலயம் தேவாலயம். ஆலயம்